நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும், நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும். சொல்வதியா சொல் வெண்பணி துளியே, மெல்லன பேசும் பசும் புல்வெளியே, என்னை காணும் மண்ணை பூமி உன்னை காணவே இங்கே. வானம் பாடி போல் பாடும் வாழ்க்கை என்றுமே வேண்டும். நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும். பார்த்ததில்லை அதன் புன்னகை மனமறிவு, ஒட்டிடும் மருவியை பார்த்ததில்லை கை தொட்டதன் உணர்வறிவு. குக்கு குக்கென கூவும் குயில்களின் கூட்டத்தில் நான் நினைவேன், கட்டு கடங்கா நினைவில் கற்பனை தக்கை பிரித்திடுவோம். உங்கள் முகம் பார்த்ததில்லை வருந்ததில்லை, அம்மா கதைகளில் கூத்தது பல நினைவு, ஏற்றிடும் கதைகளில் கலந்தே உலவிட சுற்றி வரும் கனவு. கற்றவர் பேசிட காதில் கேட்டதில் பெற்றதெல்லாம் வரவு, வாட்டிய வறுமையில் எனக்குள் திறந்தது கற்பனையின் கதவு. வாழ்வினை நான் கண்டு கொண்டே தேடல் தானே, வாழ்க்கை படும் பாட்டினே பாடகனானே. காணவே இங்கே.